நீங்கள் நகைச்சுவை என்பது தனியாக தேட வேண்டிய விஷயம் கூட இல்லை. நீங்கள் போகிற போது ஒவ்வொரு இடத்துலையுமே இதை பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாருமே சந்திச்சிருப்போம். இன்றைக்கி சார் என்ன சினிமா சார் சிக்கல், யாரையுமே இன்றைக்கி எடை போட முடியல. இது இந்த உலகத்தில் இவர் இப்படி இவர் இப்படி அதெல்லாம் ஒன்றுமே எடை போடவே முடியல. என் லைஃப்பில் ஒரு சம்பவம் பாருங்கள். நான் ஆப்பிள் வாங்கிறதுக்கு போகிறேன். நான் இப்போ சொல்லலை, ஆப்பிள் 200 ரூபாய் கிலோ விற்றுக்கிட்டு இருந்த காலம் அது. 200 ரூபா ஆப்பிள் விற்றுக்கிட்டு இருந்த காலம் நான் வாங்க போகிறேன். நான் கேட்குறேன், இந்த ஆப்பிள் என்ன விலையில்? 200 ரூபாய் அப்படின்றார். நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், எவ்வளவு சொன்னாலும் பேரம் பேசாட்டி தலை வெடிச்சு போயிடும். நான் உடனே என்ன சொன்னேன், 180 ரூபா கிலோ போட்டுக்குப்பா அப்படின்னு. 180 ரூபா கிலோ போட்டுக்கோன்னு. அந்த கடைக்காரர் என்ன இப்படி ஏற இறங்க பார்த்து, நீங்கள் கூட பேரம் பேசுனா எப்படி சார்? சரி சரி வாங்கிக்கோங்க, சரி வாங்கிக்கோங்க அப்படின்னார். நான் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கினேன், 200 ரூபா எடுத்து கையில் கொடுத்தேன். அவர் உடனே ஒரு 20 ரூபாய் எடுத்து எடுத்து திருப்பி கொடுக்குறாரு கடைக்காரர். நான் அந்த 20 ரூபாயை வாங்கி இப்படி பேக்கெட்டில் போடலாம்ன்ற போது சார், ஒரு ஆள் கை நீட்டிட்டான். பக்கத்தில் வந்து நின்று இப்படி கை நீட்டிட்டு, ஐயா தருமதுரை, அவனுக்கு என் பேர் தெரியாததால தருமதுரைன்னு கூப்பிட்டான். ஐயா தருமதுரை, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா, காசு கொடுங்க. இன்னும் இப்போ நான் எப்படி ஆப்பிள் 1 கிலோ நான் வாங்குறேன், அவன் நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்கிறேன், இந்த காசை எடுத்து நான் உள்ளே வைக்க முடியுமா? மனசாட்சி உறுத்துச்சு. உடனே அந்த 20 ரூபாயை அப்படியே அவர்கிட்ட போட்டேன். யாருக்கு? அந்த கை நீட்டினவருக்கு போட்டேன். அந்த ஆப்பிள் கடைக்காரன் ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாருங்க, என்னால் மறக்க முடியாத அந்த சிரிப்பை. என்ன அர்த்தம்? ஏ கேனப்பையில எங்கிட்ட 20 ரூபா மிச்சம் பண்ணி அதை இன்னொருத்தனுக்கு தானம் பண்ணேன்னா, இந்த 20 ரூபா புண்ணியம் எனக்கா உனக்கா? அவன் என்ன நினைக்கிறான்னா எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆப்பிள் கடைக்காரர் ஒரு சிரிப்பு சிரிச்சார். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நான் அதுக்குள்ளே போயிட்டேன். போன உடனே அவனை கேட்டேன், ஏன்பா ஒரு மாதிரி சிரிச்ச, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு, ஏன் சிரிச்ச சொல்லு, ராத்திரி தூக்கம் வராது. சாதாரணமாகவே பேச்சாளனுக்கு ராத்திரி தூக்கம் வராது, இதில் நீ வேற இப்படி சிரிச்சுப்பிட்ட, ராத்திரி எனக்கு தூக்கம் வரும். மீட்டிங்கில் யாரும் சிரிக்கலன்னா தூக்கம் வரும், இங்கே நீ சிரிச்சிட்டா எனக்கு தூக்கம் வராது, பெரிய சிக்கலப்பா சொல்லி தொலைது. அவன் சொன்னான், என்ன அர்த்தத்தில் 20 ரூபா போட்டீங்க? இல்லைப்பா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாதான். வாங்க சார், உங்களுக்கு உலகமே தெரில. என்ன இந்த ஆப்பிள் கடைக்கே நான் அவர்கிட்ட 10,000 கடன் வாங்கி தான் இந்த பிஸ்னஸே பண்ணுறேன். அப்படியே நான் போய் அதிர்ச்சியில் ஷாக்கான, என்ன சார் என்கிட்ட 20,000 ரூபாய் இருந்தால் அந்த பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். 2 வட்டிக்கு வாங்கி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த ஆள் இங்கே கொடுத்துட்டு கடையிலே உட்காந்து ராத்திரி வசூல் பண்ணிட்டு போடுவான். அவன் இங்கே வரவன் போகிறவன்ட்ட வர 10-20 வாங்கிட்டு போகிறான். உங்களை மாதிரி இழிச்ச வாயினா நான் பார்த்ததில்லை சார். இன்னைக்கு நீ என்ன சொல்கிறது? இவன் நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா? இன்னைக்கு மனுஷங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, நம்ம மனுஷங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் கொஞ்சம் ஆழமான உண்மை, மனுஷங்களை நம்ம ஒன்று எடை போட்டு ஒன்று இந்த உலகத்தில் ஆக போகிறதுல வச்சுங்களேன், நான் அதுக்கப்புறம் என் மைண்டை ரொம்ப லைட் ஆக்கிட்டேன். என்னை பொறுத்த அளவில் அவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறதோட என் கடமை முடிஞ்சு போச்சே ஒழிய, அவர் நிஜமாகவே இன்கம் டேக்ஸ் கட்டுறாரா கட்டலையாங்கிறத பற்றி எனக்கு என்ன கவலை? தெங்கச்சி சாரை உலகத்தில் மறக்கவே முடியாது. தெங்கச்சி சாரும் நானும் பேசிட்டு ஒரு மேடையை விட்டு இறங்குறோம். ஏதோ ஒரு கவர் கொடுத்தாங்க அந்த விழாக்காரங்க, ஒரு கவர் இப்படி கொடுக்குறாங்க தெங்கச்சி சார்ட்ட. அந்த கவர் கொடுக்குறாங்க, அந்த கவர் இப்படி கையில் வாங்கினார். வாங்கின ஒன்று கூட்டத்தில் அவரை சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறார், இந்த ஊரில் ஏதாவது ஆர்ஃபனேஜ் இருக்கா, ஆர்ஃபனேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு, ஆர்ஃபனேஜ் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் கூட்டத்தில். ஆமாம் இருக்கு சார் அப்படின்னு. சார் அவர் யாருன்னே தெரியாது, கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. டக்குனு அந்த கவர், இந்த ஆர்கனைசர் எவ்வளோ கொடுத்தாரு என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, அந்த கவர் அப்படியே அவர்கிட்ட கொடுத்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்துருங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் காரில் ஏறுறோம். எங்கள் கூட இன்னொரு பேச்சாளர் வந்தார். அவருக்கு இப்போ போதாத நேரம். அவர் தங்கச்சியை கேட்டாரு, சார் சேரிட்டி பண்ணால் கூட அதை கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும் சார். இப்போ அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கா இல்லையா நமக்கு தெரியுமா, இவன் ஏமாத்துறானா இல்லையா நமக்கு தெரியுமா, நீங்கள் அந்த சேரிட்டி பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு கரெக்டாக அந்த பணத்தை அனுப்பணுமே ஒழிய, ஒரு வேளை இவன் கொடுக்காமே இதை எடுத்துட்டான்னா. அந்த பேச்சாளர் கேட்டார், தங்கச்சி சொன்னார் பாருங்க, இவன் ஒரு அனாதைன்னு அர்த்தம் சார். இதை விட சிம்பிளாக லைஃப்பை யாராவது பார்க்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அனாதைக்கு கொடுக்குறதா இருந்தேன், அவன் கை நீட்டிட்டான், அனாதைன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு நான் கொண்டு போய் அங்கே கரெக்டாக கொடுத்தனா இல்லையான்னு ராத்திரி முழுக்க தூங்காமல் இருக்கிறதா? இது முக்கியம் என்ன தெரியுங்களா? கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியமே ஒழிய, அவன் ஏமாத்துகிறானா இல்லையா என்பதை பற்றி கவலைப்பட்டால் அது ஒரு திட்டமிடுகிற வேலை. அது வந்து ஸ்பான்டேனிட்டி இல்லை, அல்ல ஸ்பான்டேனிட்டிக்கு டோட்டலாக இல்லாமையே போயிடுது. பேகன் வந்து மயில் கொடுத்தான், பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான்னா ஸ்பான்டேனிட்டி, டக்குன்னு அப்படியே தோணுது, அப்படியே கொடுத்தா அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஸோ தானம் பண்ணும்போது, சேரிட்டி பண்ணும்போது அந்த ஸ்பான்டேனிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே ஒழிய, நிஜமாகவே நல்லவனா கெட்டவனா ஏமாத்துறானா இதெல்லாம் பற்றி உலகத்தில் கவலைப்பட்டு இருக்க முடியுமா? முடியாது. இன்னொன்று, நம்முடைய ஐயா நம்முடைய நாகராஜன் அவர்களோட ஒரு கருத்து சொன்னார், இது மாதிரி ராமராஜ் காட்டனுடைய ஒவ்வொரு ஷோரூம் திறப்பு விழாலையும் முதல்ல என்னை பேச வைப்பார். முதல் நாள் ஒரு வேதாத்ரி மகரிஷினுடைய உறவுகள் மேம்பட அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு 18 விஷயம் மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார். லைஃப்பில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு 18 கட்டளை மாதிரி ஒரு அழகான விஷயம் சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்வார். நான் ஒரு 32 தடவை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், 32 தடவை அதே தலைப்பிலேயே நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் ஒன்று யோசிச்சு சொல்லுவேன், மாற்றி மாற்றி அதாவது ஒன்று வித்தியாசமாக சொல்லணும். ஏன்னா இவர் ஒருத்தர் கண்டினியூஸாக எனக்கு ஆடியன்ஸாக கூட வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவர் நினைப்பார்ல, இது என்னடா இவர் அங்கே விட்டதே எங்கே விடுறாரு, இங்கே விட்டதை அங்கே விடுறாரு அப்படின்னு. இந்த ஒரு மனுஷனுக்காக நான் யோசிச்சு பேச வேண்டியது எனக்கு பெரிய அவஸ்தை. இவர் எல்லா ஊர்லேயும் இவர் வந்து உட்காந்துடுறாருல்ல. சரி போங்க. அல்ல, எனக்கு ஒரு நன்மை வச்சுங்களேன், இப்போ அதை வச்சு ஒரு புஸ்தகமாக எழுதுறேன். நிறைய பேசிட்டதால அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஒரு புஸ்தகமாக நான் எழுதிட்டு இருக்கிறேன். அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஒரு 1000 காப்பி வாங்கிக்கணும், சும்மா சொன்ன பயந்துடாதீங்க. அதாவது ஒரு ஒரு வார்த்தை வரும் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சின்ன விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, லைஃப்ல கஷ்டமே இருக்கக்கூடாது சார், சங்கடமே இருக்கக்கூடாது சார், லைஃப் அப்படியே சௌக்கியமா இருக்கணும். நடக்கவே முடியாது. நீங்க டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னாலே விளம்பரம் இல்லாம பார்க்க முடியுமா? சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து கொண்டால் மட்டுமே, அது ராமராஜ் விளம்பரம் உட்பட சகித்து கொண்டால் மட்டுமே நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்க முடியும். பார்த்தீங்களா, உதவி பண்ணவருக்கு எவ்வளவு நன்றி பண்ணுவாங்க சார். நம்ம லைஃப்ல என்னதான் பிளான் பண்ணா கூட சில சங்கடத்தை விட்டுற முடியாது இல்லையா? இதுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். என்ன தெரியுங்களா, சரி சரி சில கஷ்டம் வரத்தான் செய்யும், அதை நம்ம பொறுத்துக்க வேண்டியதுதான் லைஃப்ல அப்படி நம்ம ஏத்துக்கணும். நான் லாஸ்ட் டைம் பேசும்போது ஒரு உதாரணம் சொன்னேன், என்னால் மறக்க முடியாத விஷயம் அது. ட்ரெயின்ல போறோம், எனக்கு பெருவாரியா அப்பர் பெர்த் கொடுப்பாங்க சார், அது என்னென்னு தெரியல. இவ்வளவு உயர்ந்த மனுஷனா என்ன ஆக்கணும்னு முடிவு பண்ணி நான் கஷ்டப்பட்டு லாயர் புக் பண்ணியிருப்பேன் சார். பண்ணும்போதே எனக்கு லாயர் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஒரு 75 வயசு பாட்டி வந்து, ஐயா மேலே போய் படுத்துக்கிறீங்களா ஐயா அப்படி, நான் அதுக்கிட்ட போய் சண்டை போட முடியாது, நியாயமாக இருக்கா, சரி சரி பாட்டி நீங்கள் படுத்துக்கிற மேலே போகிறேன், இது என் தலையெழுத்து ஒன்றும் மாற்றவே முடியாது. நான் அப்பர் பெர்த்தில் படுத்திருக்கேன், நிஜமாகவே ஒரு 80 வயசு 78 வயசு இருக்கும் ஒரு பாட்டி கீழே படுத்திருக்கேன். அதுக்கு அந்த ஆண்டு இன்னொருத்த படுத்திருக்கேன், 4 பேர், 2 டயர் ஏசி. அது சார் ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், இன்னமும் முன முன முன முன முன ஒரு சவுண்டு கேட்டது. நான் பாதி தூக்கத்தில் முழிச்சு அப்படி கீழே பார்த்தா அந்த பாட்டி விசித்திரமாக ஒரு காரியம் பண்ணுச்சு. அது பெட்ஷீட்டு குளிரில் கொடுப்பாங்க, அது ஒரு தலகணை எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பர்த்தில் அது எல்லாத்தையும் இப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு ஏதோ குலதெய்வம் கும்பிடுற மாதிரி அதை பார்த்து அது எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிட்டு நாசமாக போவோம். இந்த அநியாயம் பண்ணுறேன்னு அப்படியே திட்டுது. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, என்னடா இது தலகாணி எல்லாம் முன்னாடி வச்சு அதை கை காமிச்சு திட்டிக்கிட்டு இருக்க பாட்டின்னு மெதுவாக இப்படியும் பார்த்தேன். என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு. அப்புறமா ஜாடையாக அந்த சைடு அந்த பக்கம் பட்டிருக்கான் பாருங்க, அவன் கை காமிச்சு எப்படி கொரட்ட விடுறான் பார். அவனை திட்ட முடியலையா, அதுக்காக இந்த துணியெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு அதை திட்டுது, அதை பிடிச்சிக்கிட்டு எப்படி கொரட்ட விடுறான் பார், எப்படி கொரட்ட விடுறான் பார். இதில் எந்த மனுஷன் தூங்க முடியுமா? நான் தூங்கியிருக்கேன் இவ்வளோ நேரம், இதில் எதாவது மனுஷன் தூங்க முடியுமா? என்ன பாடுபடுத்துகிறான் பார், இப்படி கொரட்ட விடுறான் பார் அப்படின்னு. நான் உடனே அதை கூர்ந்து கவனித்தேன், அந்த குரட்டை அப்படி கவனித்தேன். நான் என்ன சொல்ல முடியும், பாட்டி நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, அவர் டிக்கெட் வாங்கிட்டு தானே குரட்டை விடுறாரு. அவர் டிக்கெட் வாங்காமல் விட்டால் நீங்கள் டிடிட்டை சொல்லலாம், அவர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு, அவர் வாங்கின காசுக்கு அவர் குரட்டை விடுறாரு, நம்ம அதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நீங்கள் அதை பொறுத்துக்கணும் அப்படின்னு. அது எப்படி பொறுத்துக்கிறது, மனுஷன் பொறுத்துக்க முடியுமா? தூங்க வேணாமா? நான் எப்படி தூங்குறது? காச்சு மூச்சு கற்றுது பாட்டி. நான் கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், சைக்காலஜி கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதை வச்சே நான் வண்டி ஓட்டுவேன். நான் சொன்னேன், சைக்காலஜியில் நான் ஒரு விஷயம் படித்தேன் பாட்டி, நமக்கு கஷ்டமான விஷயம் ஏதாவது ஒன்று நடந்தா, நமக்கு கஷ்டமாக ஒன்று நடக்க வச்சுங்க, அதில் நம்ம ரசிக்கக்கூடிய இத்தணுன்ற இடம் ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நம்மளோட திட்டுறான்னு வச்சுங்க, திட்டுறது கண்ணை கட்ட கட்டவாறு சொல்லி திட்டினா கூட அவன் அழகா ஒரு வேஷ்டி கட்டியிருக்கான், ராமராஜ் வேஷ்டி மாதிரி ஒரு நல்ல வேஷ்டி கட்டியிருக்கா வச்சுங்க. அப்பா கணக்கை செட்டில் பண்ணிட்டேன், நான் என் கணக்கை செட்டில் பண்ணிட்டேன். இதையே மோகன்லால் சொன்னா ஒரு கோடி கொடுப்பீங்க, எனக்கு கொடுப்பீங்களா? ஒரு நல்ல அருமையான ஒரு கரை போட்டு ஒரு வேஷ்டி கட்டிதான் வச்சுங்க. இது நான் வேடிக்கை சொல்லல, நம்மள திட்டுறான் நமக்கு அது வருத்தமா இருக்கும். நீங்க திட்டுறான்றத கான்சென்ட்ரேட் பண்ணாம அழகா வேஷ்டி கட்டிருக்கானே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசுல இருக்கிற வேதனை போயிடும். இதை நான் பண்ணல, ராமகிருஷ்ணர் ஒருத்த வந்து திட்டி திட்டி போவான், அவன் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஐயோ அழகா கருப்பு கரை போட்டு வேஷ்டி கட்டுவாரு அவரான்னு கேட்டார். ஸோ இது ஒரு இது வந்து சைக்காலஜியில் ஒரு அருமையான விஷயம். நம்மளை யாராவது காயப்படுத்துற போது அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம ரசிக்கணும், அப்போ நமக்கு அந்த பிரச்சனை நீடிக்காது, லைஃப் அப்படி சந்தோஷமா கொண்டு போகலாம். இப்போ அதை கத்துக் கொடுக்குற அந்த பாட்டிக்கு, பாட்டி இப்போ அவர் குரட்டையை கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அவன் குரட்டை இல்லையே சார், ஒரு சங்கீத கச்சேரியோட சுகம் இருந்தது. அவன் எப்படி தான் குரட்டை விடுறான் பாருங்களேன், படிப்படியாக போகிறான் அப்படி போய், அப்புறம் மறுபடியும் அப்படி ஒரு ரைஸ் மறுபடியும் மேலே போய், அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜில் அப்படி புஷ்ன்னு அப்படி கரெக்டாக அப்படியே என் பண்ணுறான். ஸோ அது வந்து ஒரு தாள லயத்தோடு இருக்குது, கரெக்டாக ஒரு தாள லயத்தோடு இருக்கு. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி சொன்னேன். பாட்டி பாட்டி ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்க பாருங்க எப்படி குரட்டை விடுறான் பார்த்தீங்களா, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, தென் ஸ்டேஜ் த்ரீ. இதை நீங்கள் ரசித்தா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு பாட்டு கேட்டது. கிண்டல் பண்ணுறியா, கிண்டல் பண்ணுறியா? உங்களை எதுக்கு பாட்டு நான் கிண்டல் பண்ண போகிறேன், நீங்கள் தூங்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சைக்காலஜியில் ஒரு பெரிய விஷயம், இதுக்கு மட்டுமே நான் 5000 ரூபா பில் போடணும் உங்களுக்கு. நான் ஒன்றும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அதை ரசிங்க. அவன் எப்படி குரட்டை விடுறாங்க அதை ரசிங்க. பாட்டு என்ன பண்ணிச்சு, இப்படி சாஞ்சு உட்காந்துக்கிட்டு மெதுவாக அவனை இப்படி பார்த்தது பாருங்கள், லேசாக ஒரு புன்சிரிப்பு வந்தது. நீங்கள் தூங்கணும்னா உடம்பு ரிலாக்ஸ் ஆகாமல் தூக்கம் வராது, டென்ஷனாக இருந்தால் தூக்கம் வராது. லேசாக ஒரு சிரிப்பு வந்தது, சிரித்தாலே மனுஷன் ரிலாக்ஸ்டாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போனால் நீங்கள் எப்படி தூக்கம் வந்துடுறீங்களா, ஏன் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இங்கே மாறி நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. அந்த லேசாக ஒரு சிரிப்பு வந்தது அந்த பாட்டிக்கு, அப்படியே சிரிச்சது பாருங்கள், அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை என்ஜாய் பண்ணி அப்படி தூங்கிடுச்சு பாட்டி. ஆனால் அப்புறம் தான் எனக்கு ப்ராப்ளம் ஆரம்பமாச்சு. என்ன, அவன் குரட்டையாவது ஒரு ரித்தம் இருந்தது, இந்த பாட்டு ஒரு குரட்டை விட்டுது பாருங்க, சகிக்க முடியல, சகிக்க முடியல. அது ஒரு ஒழுங்கும் இல்லை, ஒரு சுருதியும் இல்லை. என் தலையெழுத்து இதுக்கு ஏண்டா இதை கத்துக் கொடுத்துவோம் அப்படின்னு நான் பட்ட அவஸ்தை. ஆனா நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். என்ன பண்ண தெரியுங்களா, நான் ஒரு வேடிக்கை பண்ணேன், இந்த பத்திரிகைகள்லாம் 6 வேற்றுமைகளை கண்டுபிடிப்பான் பாருங்க, அது மாதிரி இந்த குரட்டைக்கும் இந்த குரட்டைக்கும் இடையில் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு 6 வேறுபாடு கண்டுபிடிச்சோம் பாருங்க, நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சார் இப்போ நீங்க சிரிக்கணும் இருக்கா சொல்லல, உங்கள் வாழ்வில் எப்போதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத சம்பவம் நடக்கிறதோ அதில் பிடித்த ஒரு சின்ன துளியை நீங்கள் அனுபவிக்க தொடங்கினால் அந்த துன்பத்திலிருந்து மொத்தமாக வெளியில் வந்து ஆனந்தமாக இருக்க முடியும். இதை மகரிஷி கத்துக் கொடுத்திருக்கார், சில சில நேரங்களில் சில சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். அது நீங்க சகிக்காம இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, சகித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கறத கத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ஒவ்வொரு மனிதர்கள்ட்டேந்து நான் ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். எங்க மாமனார் வந்து சார் மேஜிஸ்ட்ரேட், என்னுடைய மாமனார் மேஜிஸ்ட்ரேட் சார், ரொம்ப கடுமையா தண்டிப்பார் சார், எனக்கு கூட பொண்ணு கொடுத்தார் சார். நான் ரெண்டையும் அடுத்தடுத்து சொல்லணும் இல்லை, ரொம்ப தண்டிச்சதுக்காக ஒரு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் எனக்கு பண்ணு கொடுத்தான்னு வச்சுங்களேன், எப்படி எடுத்துங்க. ரொம்ப கடுமையாக அந்த அவருடைய அப்ரோச்சே வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா, உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் 2 வக்கீல் பேசுறது கேட்குறது. ஏன்னா 2 பேரும் புழுகுவான், ஒரு புழுகு புழுகுவான், அதுக்கு மேலே ஒரு புழுகு புழுகுவான். எவ்வளவு பொறுமையா அவர் கேட்பாத்துங்களா, 2 பேர் சொல்றதையும் அவர் அப்படியே கேட்டுட்டு. அதனாலதான் நான் வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்க மாமனார் கடவுள் மாதிரி நினைப்பேன். என்ன எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் எப்படி எல்லாம் கேட்டுக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் லைஃப்ல நிறைய விஷயங்களை கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொருத்தரும் நம்ம ஒன்னொன்னு கத்துக்கலாம், ஒவ்வொரு உண்மைகளும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். நீங்க ஒவ்வொரு பெரியவர்கள்ட்டேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும்.